காதல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீவருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலியே நட்பாச்சு லவ் இல்லையே லவாச்சு நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு